நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் குருவடியே சரணம், ஓம் திருவடியே சரணம், ஓம் குருவடியே சரணம், ஓம் திருவடியே சரணம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் விநாயகா, ஓம் விநாயகா, தென்னுடையாரே சிவரே போற்றி, என் நாட்கும் இறைவா போற்றி, அப்பனை நந்தியை ஆரா அமுதனே போற்றி, ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனே, எப்பரிசையும் ஏந்துமின் ஏந்தினாய், அப்பரிசி ஈசன் அருள் பெறலாமே, சைவத்மே சமயம் வேறிலை அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இம்பெரும் நார்மறை செய்வாய், மைவத்தீர்ந்த தேவாரம் திருவாசகம், உயர்ந்த தலத்தை நால்வர் பெற்றுள்ளம், உயர்ந்த ஊழியர் கோர் வெம்பொழி புகழியோர் கோண்கடல் போற்றி ஆழிவிசை கல்மிதிப்பில் அந்த பிரான் அழியே போற்றி, வாழி திருநாவல் வன்கொண்டார் பதம் போற்றி, ஊழிமணி திருநாவல் திருந்தால் போற்றி, விநாயகரே பிடியில் உருவம் கோமது கரியது, வழிவிடு சனி தனி வழிவிடு மவழி, கணிக்கணபதி வர அருளின் மிகைக்குடை வடிவீர் பயில்வழி, வரம் உரை இறைவா முருகனை செந்தில் முதல்வனே, மாயன் மருகனை ஈசன் மகனே, உருகை முகன் நம்பியோ நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைதுடுவேன், டுமாரோ மணக்குல விநாயகர் ஆல் டைம் அப்பாயின்மெண்ட், அப்பாயின்மெண்ட் டைம் வாட்ச் டுமாரோ பிஜி பிஜி மணக்குல விநாயகர் டுமாரோ, இங்கே டுமாரோ ஈவினிங் ஈவினிங் எஸ் எஸ் சிக்ஸ் தேர்ட்டி மீட் பிஜி பிஜி சார் நெக்ஸ்ட் டுமாரோ மீட் டென் தேர்ட்டி எஸ் எஸ் வேல்முருகன் இங்கிலீஷ் எழுதுங்களே, நான் தமிழ் தான் எழுதுவேன், குருவடியே சரணம், திருவடியே சரணம், குருவடியே சரணம், திருவடியே சரணம், குருவடியே சரணம், திருவடியே சரணம், குருவடியே சரணம், திருவடியே சரணம், குருவடியே சரணம், திருவடியே சரணம், குருவடியே சரணம், திருவடியே சரணம், குருவடியே சரணம், திருவடியே சரணம், குருவடியே சரணம், திருவடியே சரணம், குருவடியே சரணம், குருவடியே சரணம், திருவடியே சரணம், குருவடியே சரணம், திருவடியே சரணம், கவியர் சிட ஸ்டாண்டிங். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. கவர் கவர் கவர் sound, only sound, no picture, no, no picture, sound. Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya. குருவடியே போற்றி சிவனடியே போற்றி, குருவடியே போற்றி சிவனடியே போற்றி, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், எல்லாம் ஒன் செயல். கணேசா விநாயகரே, Bye bye. Bye. Good night. Tomorrow 10:30. 6:30 tomorrow evening. Thank you. Bye. Welcome. Good night.